யாகங்களுக்கெல்லாம் கர்த்தாஜி அந்த ஜீவனுடைய சிறந்த பெருமிதத்தை தான் சொல்றது பிரம்மன்னு தனியா ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் ஆட்சேபிச்சோம். அத ஒத்துக்கல. ஏனாக ஜீவனை காட்டணும் உயர்ந்ததாகவும் சர்வ லட்சணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மன் அந்த பிரம்மத்தை உபாசித்தாக்க அந்த பிரம்மமானது நமக்கு படத்தை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும். அப்படிலாம் நிறைய வாக்கியம் இருக்கு. ஆகவே இதனால சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிடையாது. சூரத்தை சொல்றது அப்படின்லாம் கிடையாது. அப்படின்ட்டு சித்தாந்தம் பதினோரு பாதங்கள் முதல் அத்தியாயம் அதில் நாலு பாடங்கள் பிரம்ம ஒன்று அந்த பிரம்மத்துக்கு ஜெகத்தாரணத்தம் உண்டு அப்படின்னு சொல்லி சர்வகாரணத்துக்கு ஸ்தாபித்து எல்லா வேதாந்த வாக்கியங்களும் பிரம்மத்தையே ஜெகத்தாரணமாக போதிக்கின்றன அப்படின்னு அது சொல்லிருக்கேன். அப்படி சொல்றதுக்கு அதுக்கு விருத்தமாக இங்கே எப்படி சொல்லணும்? எட்டாம் அத்தியாயத்துல நாலு பாதங்கள்னால இந்த மாதிரி நம்ம பேர்ல என்னென்ன தோஷம் சொன்னாலோ அந்த தோஷத்தை நான் முதல் பாதத்துல கலந்துட்டேன். இரண்டாவது பாதத்துல இதர பதங்கள்லாம் துஷ்டமான பதங்கள், அவைகளுக்கெல்லாம் தோஷங்கள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மதங்கள் எல்லாம் நினைச்சுட்டேன். அடுத்த ரெண்டு பாதத்துல அதாவது மூணாம் பாதம் நாலாம் பாதம் அவைகள்லாம் காரண காரியங்களை சொல்றது, எது காரணம் எது காரியம் சம்பந்தம் எப்படி அதை பரஸ்பர விருத்தமாக அதுக்கெல்லாம் விரோதம் இல்லை அப்படின்னு சாதிச்சுட்டேன். இப்படி மூணாவது அத்தியாயத்த முதல் ரெண்டு பாதத்தினால பரமாத்மன் யோகத்தா விரக்தோ அபரமாத்தம் பரமாத்மா கிட்ட அனுராகத்தை அதே விரக்தா அபரமாத்தம் பரமாத்மா இல்லாத நீதி வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க அதுல ஆதரைய வச்சுக்காங்க. அதனால அந்த வயசு கழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதத்துல சொல்லணும். வைராக்கிய பாதம் அதே மாதிரி உபயோகிஞ்ச பாதத்துல பகவானே உபயோகிஞ்சம் அனந்த கல்யாணத்தை கண் அவனையே உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லி மூணாவது பார்க்கிற அற்புதமாக உணவு சும்மாறு பாதம் வித்யா பேதங்கள் எல்லாம் எல்லாத்தையும் இப்படி எல்லாம் சொல்லிட்ட உடனே அதுல அதுல போய் அதுல போய் இந்த மாதிரி ஏன் கேள்வி வந்தது வரவே வேண்டாமே என்ன நிறைய இடத்துல சாதிச்சுட்டோம். இப்படிதான் சாதிச்சிட்ட உடனே இந்த பிரம்மனே இல்ல ஜீவ ஒத்தந்தா இருக்கா அப்படிலாம் எப்படி கேள்வி வந்தது? என் மாதிரி கேள்விகள் இந்த கேள்விக்கு ஏன் நமக்கு பதில் சொல்லணும்? லட்சியமே பண்ண வேண்டாம். அதனால இந்த அதிகாரங்கள்லாம் ஏன் வருது? உத்தரம் நேர கர்மாக்கள்லாம் அங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். யாரும் பிரம்மனே இல்லை, ஜீவ சுரபத்தை தான் சொல்றது, ஜீவ சுரபத்தை சொல்லுதான் இங்க விசாரம் பண்ணணும். அப்படின்னா சொல்றோம், அதற்கு சமாதானமாக நாம சொல்றோம் 20 சூத்திரத்தினால சொல்லணுமா? இப்படி சொல்ல வேண்டிய பிரதமங்க அது தேவையே இல்லையே. அதனால இந்த மாதிரி ஏன் வந்தது? அது எப்படி தெரியுமா? அவன் சொல்றதுனா சித்தம் எப்படி அச்சமான யுக்திகள், யுக்தி என்ன எப்படி இருக்கணும், திருடமா இருக்கணும், சாதாரண யுக்திகள் சொன்னாக்கா அதெல்லாம் நமக்கு ஒழுங்கா பதிலுக்க வேண்டாம். சின்ன பசங்க தெரிஞ்சுக்கிறான்னு கேள்வி கேட்கிறார். சுத்தமான தினங்கள், சுத்தமான கேள்விகளை கேட்டாக்கா அதுக்கெல்லாம் ஒரு மகன் பயிற்சி வேலை வாசிக்கிட்டோம் வந்தது. எந்த மோனம் எவ்வளவுன்னு கேட்டான், சூத்திர ஸ்திரீ அப்படின்னு கேட்டான். எத்தனை சொன்னா அதுக்கு அப்படின்னு நமக்கு திடமான ஞானம் உனக்கு வந்துருக்கு. திடமான ஞானம் ஒரு வசூல் வந்துருச்சுனாக்கா அது பேர் யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, நம்மளும் ஸ்ரீகிருஷ்ணவாதி. ஸ்ரீகிருஷ்ணவாதிக்கு நமக்கு ஞானம் இருக்கு. எம்பெருமானே பலவேற்பி அவன் திருவடியை கவனாதி பண்றதே உபாயம், அவன் அடையிறதே பல புருஷார்த்தம் அப்படின்னு ஞானம் இருக்கு. எத்தனையோ பேர் பேசுறா, எத்தனைப்பா பேசுறா, அநியாயமா பேசுறா, உதக்கம் என்றா, நாஸ்திகவாதம் என்றா, என்ன பண்ணினாலும் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவன் லட்சியமே பண்ண மாட்டேன். அவளெல்லாம் லட்சியமே பண்ண மாட்டோம். ஏன் நமக்கு தெரியும், நம்ம குருவால் நமக்கு பண்ணவே இருப்பேன். இத நாதமணிக்கு சாதிச்சிருக்கார், ஆளவந்தார் சாதிச்சுட்டார், எந்திரமானார் சாதிச்சுட்டார், சுவாமி எதிரியும் சாதிச்சுட்டார், நம் ஆச்சாரியார் எல்லாரும் தீர்மானமா சாதிச்சுட்டு போயிட்டா. அப்படி சாதிச்சுட்டு இருக்கு நாம எது சந்தேகம் ஆன போறது? நாம ஏன் வரி கேள்வி கேட்க போறோம்? அதனால இந்த கேள்வி எல்லாம் வேண்டாம். யாராவது நம்மளை கேட்டாலும் நம்ம அதை பத்தி விஷயமே பண்ண மாட்டோம். ஆகவே இதெல்லாம் ஒரு ஜலத்துல போய் ஒருத்தன் எழுதலாம், ஜலத்துல போய் ஒருத்தன் எழுதலாம். அது மாதிரி ஆகாச அந்தரிஷத்துல வெட்ட வெட்ட வடிவில் அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டா? அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டாங்க. அதையே பார்க்கணும், நமக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி விரோதமான விஷயங்கள், சுத்தமான விஷயங்கள், இந்த நீச்சமான சுத்தமான விஷயங்களை பார்த்துட்டோம் நாம் என்ன பண்ணணும், விலகித்தான் போகணும். இதெல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, ஒரு பைத்தியம் நீங்களை கத்துறது, அந்த பைத்தியத்தை போய் நம்ம பக்கத்துல போய் சண்டை போடுறோமா? நம்ம அந்த பைத்தியம் கத்துச்ச அந்த பைத்தியத்துல நம்ம சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்க, நாமளும் பைத்தியமா மாறிடுறோம். அதனால அந்த சிந்தனை எடுக்கிற அப்படின்னு அதனால இந்த மாதிரி நமக்கு தேவையே நல்ல விஷயங்கள், இதெல்லாம் சின்ன விஷயங்கள் அம்மா சொல்றது. ஆக இந்த பூரணியம் கேள்வி கேட்கிறதோ அதற்கு பதில் சொல்றதோ எதுக்கு இப்ப ஆரம்பிச்ச நேர கர்மாக்கள்லாம் வித்தியாச்சு அங்கங்கள், அந்த வித்தியை தான் நமக்கு பணத்தை கொடுக்கும். அது சொல்லிட்டு போ, அதற்கு அப்படின்னு ஆரம்பிச்சு எடுக்க சாப்பிடணும். தேவையில்லாம அதிகம் எனக்கு வச்சு எடுத்து அப்படின்னு ஆசைக்கிறான். அதற்கு சுவாமி பார்க்கிறார், சத்தியம் உண்மையான விஷயம். இது வந்து அவ சொன்னது சரிதான், அவ கேட்டது சரியான கேள்வி. இத்தனை பாதங்களை சொல்லியாச்சு, சொன்னதை போய் திருப்பி எதுக்கு இதெல்லாம் விசாரம் பண்ணணும்? தேவையே, ஏன்னா பிரம்மனே இல்லைன்னு ஆட்சேபிச்சுட்டான். அதுக்கு பிரம்மனே இல்லைன்னு ஆட்சேபிச்சாக்கா அதெல்லாம் கிடையாது உண்டு அப்படின்னு நான் சொல்றோம். இத வந்து எதுக்கு இதை வந்து சொல்லணும்? நீ சொல்றது சரியா, ஆனால் அது அர்த்தம் கீதான். நீ சொல்றதுல பாதி நான் ஒத்துக்கிறேன், அனைத்தையும் நான் ஒத்துக்க மாட்டேன். பாதிதான் ஒத்துக்க முடியும், எல்லாத்தையும் ஒத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கே ஒரு விஷயம் சொல்ற, நம்மளும் ஒத்துக்கொண்டு இருக்கோம். ஞானம் அஜானம் விபரீத ஜானம் மூணு ஒத்துக்கிறான். சாஸ்திரத்தை பார்த்தார் சொல்றாரு. ஞானம் என்ன நடத்தும்? ஒரு வஸ்துவை பார்த்துச்சோ, இந்த வஸ்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்க. கயிறை பார்த்துச்சோ, கயிறா தெரிஞ்சுக்கிறதுன்றது ஞானம். இன்னும் தெரிஞ்சான் அவன் என்ன பண்றான்? கயிறை பார்த்துச்சோ ஒருத்தன் கேட்கிறான், தெரியலே. உடனே அவன் சொல்றான், எனக்கு தெரியல அது என்ன தெரியல, எனக்கு அவ்வளவு ஞானம் வரல, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டான். அது அஜ்ஞான். முதல்ல சொன்னவன் இது கயிறு அப்படின்னு சொன்னா அது நல்ல ஞானம். இன்னொருத்தன் சொன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டான், தெரியலன்னு சொல்லிட்டான், இது அஜ்ஞானம். மூணாவது இது என்னது அப்படின்னு கேட்டான். அவங்கிட்ட போய் அது இன்னொரு என்னது, அது பாம்பு அப்படின்ட்டான். பாம்புன்னு வேணும் பண்ணா அப்படியோ பயந்துட்டான். இது போமில்ல, ரோட பயணம் இல்ல, பாம்பு துறையை நடுவு இருக்கு, அதனால பயப்படுறான். இந்த மாதிரி இருக்குச்சு. இத வந்து அது பாம்பு அப்படின்னு ஆயிடுச்சுனாக்கா தெரியும் தோணும். இது எதிரிகளான ஞானம் வந்துருச்சு, இது தவறான ஞானம், விபரீத ஞானம். இப்படி ஒரு ஞானம், ஒரு அஞ்ஞானம், ஒரு விபரீத ஞானம். நல்ல தத்துவஞானம் இருக்கிறவனை பற்றி யாருக்கு அனுப்ப வேண்டாம். அடுத்து தெரியலன்னு சொன்னான் பார்த்தோம், அவனை பற்றி அனுப்ப வேண்டாம். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லையாம அரை முறையுமா தெரிஞ்சுட்டு அரைமுறையமா தெரிஞ்சிட்டு எதையாவது சொன்னாக்க அது விபரீதமானது, அது விபரீத பார்த்த குறிச்சிடும். விபரீத பார்த்த குறிச்சிருச்சுக்கோங்க, அது தவறு. ரொம்ப விபரீதத்தை குறிச்சிடும். ஏன்னா இது வந்து சாஸ்திரக்காரா இல்லை, லோகத்திலேயே விபரீதம். லோகத்திலே விபரீத ஞானம் என்னைக்கும் கருதலை சொல்லிடும், உடம்பு அப்படின்னு சொல்றோம். உடம்பு தெரியல அத்தபடிக்கா இருக்கேனா அப்படின்னு சொல்லி விட்டான். நடந்தது 30 வருஷம் 35 வருஷம் மரத்துல கைங்க இருக்கார். அவன் வண்டி சைக்கிள்ல போயிட்டு இருந்தார் மெட்ராஸ்ல. நான் சொல்றேன், 30 வருஷம் சாதாரணமா வந்துட்டேன். பாருங்க, விபரீதமா கருத்து விட்டுறாங்க. விபரீதமான வதந்திகளை இன்னும் பேசக்கூடாது. யாரு என்ன பேசினாலும், யாரு என்ன பேசினாலும் அது திட்டமா பேசணும். சொல்லுவாங்க. மைப்பொருள் காந்தமாம் அறிவை யார் என்ன சொன்னாலும் உண்மையான விஷயத்தை தந்துவிடும். எப்பொருள் யார் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காந்ததாம் அறிவு. யார் என்னென்ன வார்த்தையை சொன்னாலும் சரி, அதுல மெய்ப்பொருள் உண்மையான விஷயம் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறார். அதுதான் ஞானத்தினுடைய பலன். ஞானத்தினுடைய பலன் அதுதான். அதனால விபரீத ஞானம் கெடுதல். இப்போ சொல்கிற விஷயத்துக்கு வாங்குவோம். என்ன எடுத்தோ இன்னொருத்தையும் அறிவுரையமா படிச்சுட்டான். இவாள் ஜெய்மை மகிழ்ச்சி அவர் என்ன சொன்ன, அவருடைய ஒரு சூத்திரத்தையாவது தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. தெய்வம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் போனதெல்லாம் கர்ம விஷயம், வேத விஷயம், வேதம் பிரமாணம், மொழி பிரமாணம், ஆச்சாரம் பிரமாணம், அவைகளை கொண்டு கர்மாக்கிற பேதம் அல்ல. கர்மராட்சியம் திருச்சியாது நித்திய கர்மா, காந்தி கர்மா, அவரை நியமித்திக்க கர்மா, எத்தனையோ இதை பிரிச்சுக்கலாம் போல. இந்த மாதிரி உலக விஷயங்களும் சொல்லிருக்க, எங்கேயுமே அவர் வந்து தெய்வம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னொன்னு, அவரே அஞ்சாவது சூத்திரம் அந்த சொல்லச்ச பாதராயணத்திய அனபேஷத்தின்னு சொல்லிட்டேன். பாதராயணத்தையும் பாதராயணம்னாக்க வேதவியாசர் குருவை பற்றி சிஷ்யர் கொண்டாங்க சமர பாஷ்யம் மீமாம்சா பாஷ்யம். அதுல அவர் சொல்றாரு சுப்ரஸ்வாமி பாதராயண கிரகணம் புருஷார்த்தம். பாதராயணரே ஒத்துட்டே ஒத்துட்ட அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு கௌரவம் யாசர் கிட்ட. அதனால யாசர் வந்து அவ்வளவு வசதியா பார்க்கப்படுற தேவியால அந்த தேவி யாசரோ தேவினியை நிறைய இடத்துல எடுத்துட்டு இருக்க. எத்தனையோ இடங்கள்ல தேவினி சந்தி நம்ம சூத்திரம் பார்த்துமே, நிறைய சூத்திரங்கள்ல நாம பார்த்திருப்போம். அதனால இவ்வளவு இடங்கள்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ நல்ல விஷயங்கள். அதனால இப்படி தெய்வம் எங்கேயும் வேதாந்தத்துக்கு விரோதமாக தன்னுடைய சூத்திரங்கள்ல சொல்லல. ஆனா பிற்காலத்துல வந்தவா வந்து விபரீதமாக கட்டிச்சிருக்கு போயிட்டா, விபரீதமான கட்டிச்சுட்டா அவளுக்குன்னா விபரீத ஜானம், ஞானம் இல்ல அஜானம் இல்ல விபரீத ஜானம். அறையும் வைங்கமா தெரிந்து விபரீதமா அவருக்கு வச்சிருக்கா. சீராஷத்துல ஒரு இடத்துல வரும் விஜயசாதி இடத்துல சாது புஷ்டம் அவத்தா அப்படின் பாஷிகள் சாய்க்கிறார். சீராஷத்துல வாக்கியம் அத்தியதை பார்த்து சாது புஷ்டம் பார்த்தா அதற்கு சாது சாய்க்கிறார். சிவபிரகாசியில் இருக்கிறது சாது புஷ்டம் பார்த்தா என்னால் நன்றாக கேள்வி நன்றாக கேட்கப்பட்டது, கேள்வி கேட்கப்பட்டது. நீ என்ன சொல்றது அப்படின்னு கேட்கிறான். அதாவது சொப்பன திசையை பற்றி தூங்குற திசை அடிச்சு போடாமல் தூங்குற முடியும் அந்த சமயத்துல என்ன இருக்கு அப்படின்னு சார் அர்த்தம் சொல்றான். அத்தியதிகள் அதற்கு சமாதானம் நாம ஒன்று சொல்றோம். சொல்லச்ச அவன் கேட்கிறான் அத்தியதி இங்க என்ன சொல்லப்பட்டது, நான் சொன்னதை வச்சுக்கலையே, அப்ப இங்க என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கு பாஷிகார சாது பிரஷ்டம் பார்த்தா இது நன்மா ஞாபகம் இருக்கு கால்சியாச்சு கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன் வருஷத்துக்கு சொல்லாத ஏன் அழகு என்னன்னா நன்னா கேட்கப்பட்டிருக்கிறனால அப்படின்னு நடத்தோம். அழகை கேட்டு தெரிஞ்சுக்கோ, இஷ்டப்படி நீ பேசக்கூடாது, இஷ்டப்பட்டு பேசாத, நீ பாட்டு அதை கொடுத்துடாது. நான்கு யுக்தி ஸ்மிருதி சூத்திரம் ஸ்ருதி எல்லாத்தையும் கூட சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஸ்ருதியும் நமக்கு அனுகூலம், ஸ்மிருதியும் அனுகூலம், குமாரியின் சூத்திரமும் அனுகூலம், யுக்தியும் நமக்கு அனுகூலம். அதை வச்சு நாங்கள் சொல்றோம். அதனால நாங்க எதை சொல்றோமோ அதை நல்லா கேட்டு தெரிஞ்சுப்போம். இஷ்டத்துக்கு நீ பாதி சொல்லாது. யார் நமக்கு என்ன தெரியுமோ அதை தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். விபரீதமான ஞானத்தை வச்சுட்டு யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. விபரீத ஞானம் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால யாருக்கு என்ன சொல்றாரோ எப்பொருள் யார் யாரால் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதான் அறிவு. எதுவும் தத்தம் உண்மையான தத்தம் இது அப்படியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சரி. அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசுறதுன்றது தவறு. இத ஜெயமணியினுடைய சிஷ்யார் சொல்றேன் சுவாமி. ஜெயமணியினுடைய திருவண்ணம் என்ன அதை தெரிஞ்சுக்கலையே. நீங்கெல்லாம் வித்தியார்த்திகள் தான். அதாவது ஜெயமணி மதத்துல அவன் பாஷக்காரர்களோ வார்த்தைக்காரோ இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, ஜெயமணி திருவுள்ளத்தை புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய சாதாரணமான ஜெயமணி திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்காத சாதாரணமான சின்ன பசங்க ஞான மாதிரி உங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்டவா நீங்கள்லாம் ஜெயமணியுடைய திருவுள்ளம் தெரிஞ்சுக்கா இருக்கிறதுனால என்னென்னவோ பேசுறீங்க. அதை நாங்கள் கண்டிக்கலாம். அதை கண்டிக்கிறதுக்கு உதவினா இந்த இடத்துல இந்த புருஷார்த்தம் அதனாலே சொல்லிருக்கலாம். ஆனா அது அங்க வர வேண்டிய வராது. ஏன் வராதுன்னா இப்ப கர்மாவெல்லாம் அவன் பிரதானமா சொல்லி கர்மாதான் பிரதானம், பிரம்மாக்கிய அது அங்கம் தான் அப்படின்னு சொல்றான். அது கிடையாது. கர்மாக்கள் தான் பிரம்மவித்யக்கு அங்கமாக இருக்கின்றன. பெருமாட்டல் தான் அங்கமாக இருக்கு. அப்படி இருக்க அதை தான் நாம சொல்லணும். அதை விட்டுட்டு நேரம் கொண்டு போகக்கூடாது. அதை சொல்றது இங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா இது அங்கபாதம், எளிய அங்கங்கள் தான் சொல்ல போறேன். அதனால அங்கபாதம் இருக்கிறதுனால இங்கதான் சொல்ல முடியும். அது சொல்றது தான் ரொம்ப இருக்கு. ஆகவே இது விரோதம் என்ன, இதை வந்து அவன் சொன்ன கேட்டு கேள்வி சரி. பதினோரு பாதத்துல அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கும். அதனாலயே எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட இந்த மாதிரி அங்கங்களை வளர்க்க தேவனுடைய திருமணத்தை புரிஞ்சுக்கான வித்தியார்த்திகள் மாதிரி வாழலாம் கேட்கிறா பாருங்க. அதனால அதுக்கோசரம் அவ பட்சத்தை அடிக்கணும். அது இங்குதான் தேவாதிகரணத்துல ஒரு மாதிரி சொல்லப்பட்டது, இங்க இன்னும் விலட்சணமும் சொல்லப்பட்டது, விலட்சணமும் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த கேள்வி வந்தது சரியா கேள்வி, ஆனா அதற்கு சமாதானம் சரியான சமாதானத்தை தெரிஞ்சுக்கும். தேவனி திருவிழத்தை புரிஞ்சுக்கான பேசக்கூடிய திருவிழத்தனமா இருக்கக்கூடிய விவாவாதத்தை கண்டனம் பண்ணணும். அதுக்கோசரம் தான் இந்த பாடம், இந்த தியானம். ஆகவே எந்த தோகமும் நம்ம சித்தாந்தத்துக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்மரத்தினால சாதிக்கிறோம். இப்போ இந்த ஸ்மரத்தை பாருங்க. பாதை ஏகாதசதிரப்சரம்மேத்யமிருடம்யக்கிம்சுத்ரலிங்கைஹிதனலிதிசமைஹிஸ்ரோத்யதே பிரம்மவித்யாஸ்வத்யம்தத்தாத்ருதல்கஷுதமதிகலஹ்த்ராசித்ரச்சாத்ரலிம்பஸ்தோமக்ஷேமாய வேதாந்தாஸ்திரத்துல ஏன் இவ்வாறான இவ்வாறு எப்படி உபாதனம் பண்ணப்பட்ட கிரமம் முதல் அத்தியாயம் முதல் பாதம் முதல் அதிகரணத்திலிருந்து போன பாதத்தில் தொடர்ந்து பாடப்பட்டிருந்தோம் அதிகரணம் அதிகரித்தோம். இதில் நம்ம உபாதனம் பண்றோம். என்ன உபாதனம் பண்ணிருக்கோம்? இந்த பிரம்மமானது ஒண்ணு இருக்கிறது, அது ஜெகக்காரணம், சர்வகாரணம், சர்வ வித்யா உபாசியம், சர்வ பலப்பிரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஏகாதசி பிறப்பை பாதைகி, அதாவது பதினோரு பாதங்கள், முதல் அத்தியாயம் நாலு பாதம், இரண்டாவது அத்தியாயம் நாலு பாதம், மூணாவது அத்தியாயத்தில் மூணு பாதம், நாலு நாலு எட்டு எட்டு மூணும் பதினொன்று. இப்படி பதினோரு பாதங்கள், இந்த பதினோரு பாதங்களையும் அவைகளினால பதினோரு பாதங்களினால பரம்பிரம்ம பிரம்ம பரமாத்மா தான், ஆனால் பரம்பு போட்டால் உத்கிருஷ்டமான பிரம்ம. ஆனால் என்னச்சு இவன் வந்து என்ன சொன்னா, ஜீவன் தான் சொல்லப்படுதுன்னு சொன்னான் பூர்பக்ஷி. ஜீவனை காற்றிலும் வசந்தவன், ஜீவனை காற்றிலும் வேறுபட்டவன், விலட்சணமானவன், அப்படிப்பட்டவன், அதனால பரம்பிரம்மன் போட்டேன். உகந்த பிரம்மன், உத்கிருஷ்டமான பிரம்மன், அதனால அந்த அது சர்வோத்கிருஷ்டமான பிரம்மமானது வேத்யந்திரோடம் வேதாந்த வேத்தியதையா வேதாந்தத்து வேதாந்தத்தினாலேயே பெருமாளை சொல்ற ஆணையை வைத்தியா எல்லா வேதங்களினாலும் எந்திரமானே அறியப்படுகிறான். அதனால வேதாந்தங்களோ வேதமோ எல்லாத்தினாலையும் பெருமாளே அறியப்படுகிறான் வேதாந்த வைத்தியம். அதனால் நிஜபுரி சுவாதினத்தில் சர்வ வித்யோபாசியம் எல்லா வித்தியர்களுக்கும் உபாசியனாக இருந்து இருக்கிறவன் எந்தனவான் அப்படின்னு தான் சாதிச்சிருப்பான். இப்படிலாம் ஒரு பாதத்தினால எவ்வளவு அற்புதமான விஷயம் இருக்க, அதனால இந்த மாதிரி பிரதிஷ்டாபிதமான விஷயம் நிரூடம் நிரூடமா சொல்லப்பட்டது பிரதிஷ்டம். அப்படி இருக்கிறது திரும்பவும் இதாகனா லிபி சமைச்சு. இப்ப அவெல்லாம் என்ன யுக்தி சொன்னாலும் சரி, அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆகாசம் ரத்த வழி, ரத்த வழி நம்ம எழுதுறோம், ஏன்னா நிற்குமா தெரியுமாண்ணா, யாருக்கும் தெரியுமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனால ககன லிபி சமை ஆகாசம் எழுதப்பட்ட லிபி எழுத்து அதுக்கு சமமா இருக்கக்கூடிய ரொம்ப அதான் என்ன அர்த்தம் அசத்வரூபம் அர்த்தம், தப்பு இல்லை சத்ரூபம் இல்லை அசத்வரூபம். அசத்வரூபம் என்ன அர்த்தம்? எல்லாமே இல்லாத இச்சைகள், எதுவுமே இச்சைகள்லாம் சத்து இல்லை, சரியான இச்சைகள் இல்லை, அந்த மாதிரி அவங்க இச்சி அப்படி இருக்கு. அதுக்கு போய் மதிப்பு போகலாமா? அதனால சுத்திரலிங்கை ரொம்ப பல்குவான ஹேத்து, பல்குவான ஹேத்து, பல்குவான அர்த்தம் ரொம்ப சாதாரணமான யுக்திகள், அந்த லிங்கங்கள் ஹேதுக்கள் அடையாளங்கள் கேள்விகள் அதெல்லாம் கொண்டு அவன் கேள்வி கேட்டான். அதுதான் எதுக்கு பதில் சொல்லணும்? தேவையே இல்லையே. அதனால பிரம்ம வித்யா க்ஷம் இயற்கை பெருமாள் ஒருத்தன் பெருமாள் இருக்கான்றான், ஒருத்தன் இல்லைன்றான் சொல்லுவா, என்ன பயத்தின் சொல்லிருக்க தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னான். ஒரு பரம விஷயம் கேட்டு அதுக்கு ஆமா இல்லை அதாவது இத்தனை நாமம் போட்டுருக்கு, இத்தனை அவச்சாரம் அவனும் நினைவு பண்ற அப்படின்னு சொல்லி வந்து நீ நாஸ்தியவாதன்றது என்ன மாதிரி அப்படின்னு ஒரு ஒருத்தன் கேட்கிறான். ஒரு விஷயம் என்ன அவன் சொன்ன விஷயம் நீ கேட்டதுதான் சரிதான், நீ இல்லைன்னு நானும் இல்லைன்னு, ஆனா நான் இருக்குன்னு நினைச்சிருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கார். அந்த உபதேசத்துல நீ சுரஞ்சிருக்காய் அப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கோ, நான் பண்றணும்னு இந்த மாதிரி புதிய பிரச்சாரங்கள பண்ணிட்டு இருக்கோம். அதனால எனக்கு ஒன்னும் நஷ்டம் இல்லை, நீ பண்ணாததுனாலையும் நஷ்டம் இல்லை. ஆனா ஒண்ணு தேவை இருந்துருச்சோன்னு வச்சுக்கோ, நான் புரிஞ்சுக்கோன்னு நீ சொல்லவே உனக்குதான் நஷ்டம். அதாவது நீ இல்லைன்ற அவன் இல்லாட்டா போட்டு, ஆனா அப்படி ஈஸ்வரன் இருந்து தான் வச்சுக்கோ உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும், இல்லைன்னு சொன்ன உங்களுக்கு தான் நஷ்டம். இருக்குன்னு விசுவாசத்தை ஒருத்தன் ஒட்டிக்கிறான்னு அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. அவன் நிம்மதியா இருப்பான், அவன் நிம்மதியா இருப்பான். அதனால இந்த மாதிரி இது அவன் சொன்னதுனால இந்த பிரம்ம வித்தியோ அல்லது பிரம்ம ஞானத்துக்கோ இன்னும் ஒரு க்ஷோபம் வந்துருமா, அழிவு வந்துருமா? பிரம்ம வித்யா க்ஷோபியதைக்கு பிரம்ம வித்திய க்ஷோபிச்சுடுமா அப்படின்னு கேட்கிறான். அதனால பிரம்மா ஒண்ணு இருந்து அதுக்கு உபாசனம் உண்டு, அந்த உபாசனம் தான் நமக்கு மோட்சப்பிரதம், அவன் தான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னா பிரதிஷ்டிதமாக எடுத்து எல்லாமே பிரதிஷ்டிதமாக எடுத்து. அதனால எவனோ சிறுபுள்ளத்தனமா கேள்வி கேட்டாக்கா அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறான். அதனால இந்த விசாரணை நிஷ்காலம், உடனே இல்லாத விசாரணை, அதை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்டான். அதற்கு சமாதானம், சத்தியம் நீ சொல்ற பாதி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அல்ப நல்லா தது அப்படின்னா தேன் சாதிச்சு பாதிச்சா பாத்துக்க அபாதம், அபாதம் இந்த மாதிரி புத்தி உடையவர்கள், இந்த மாதிரி புத்தி உடையவர்கள், இந்த மாதிரி அல்ப கிருபிலத்திர புத்தி உடையவர்கள் என்ன பண்ற அல்பஸ்ருத்த, அதாவது வாசிதெல்லாம் நிறைய வாசிக்கல, அதையும் குறையுமா வாசிச்சுட்டான், அதையும் குறையுமான வாசித்து அல்பஸ்ருதம். அதுக்கப்புறம் மதி, இப்போ கொஞ்சம் நிறைய நிறைய கிரந்தங்கள் பார்த்துக்கணும், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் தெரிஞ்சாதான் நமக்கு ஞானம் பிரித்தி ஆகும், இல்லாத போனாக்க ஞானம் பிரித்தி ஆகாது. அரண்மனையா தெரிந்து எப்படியாவது சொன்னாக்க என்ன எதிரிடத்தில் ஆகும், அது தேவையில்லை நான். அதனால அல்ப சுத்த மதி கலக, அந்த ஞானத்தினால அவனுக்கு கலகம் வந்துட்டு எவரிடமா கிரகிச்சிருக்காரே, அதனால மதி கலங்கி தடுத்து. அதனால அப்படி அது திராசிதம், திராசிதம் என்னது பயப்படுறது, பயப்படுறவன் வந்து என்ன பண்ணியமா கிரகிச்சுட்டார். அதனால மனசு கலக்கம் அடைஞ்சிட்டு, மனசை கலக்க அடைஞ்சிருக்கேன்னா நல்ல திடமான ஞானம் வராது, திடமான ஞானம் வரணும்னு நினைச்சா அவன் என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. அவன்லாம் யாரு, சாஸ்திர பிம்பா, சின்ன பசங்க மேல சிஷியர்கள், சிஷியர்கள்லாம் சின்ன பசங்கவாதி இருக்கா. அவளுடைய சோமம், சோமன் அவளுடைய சமுதாயம், சோமன் அவளுடைய சமுதாயம், அந்த சமுதாயம் இருக்கு அவளை தள்ளணும். அந்த ஸ்தோம க்ஷேம க்ஷேபாயம், க்ஷேபம்ன சீக்கடிக்கிறது நிராகரிக்கிறது, பட்சமே அபத்தமா இருக்கு. ஏன் அபத்தம், அவன் இப்பயா இருந்தாலும் கேட்கிறான் அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கே சொல்றான், சாட்சாதம் சித்தத்துக்கு சாட்சாத்தாகவே எந்திரமான சதசக்தி தேவையான அவர்கள் வைசாவது எப்படி இருந்தாலும் அப்படி கிடையாது. பெரிய பிரம்மவித்து பெரிய பிரம்மவித்தா இருக்கிறதுனால அந்த மகான் அழகான விஷயங்களை காட்சி போயிருக்கு. அதெல்லாம் தான் சாட்சாபத்தை வந்து அவரே தான் விஷயம் பண்ணிட்டு அதை இந்த சைக்கிரவர் சுவாமி. அதனால அந்த மாதிரி விபரீதமான ஜானம் யாருக்கு வந்ததோ அவளை கண்டிக்கிறான். தேவன் சொன்னதெல்லாம் அதெல்லாம் வாழ்க்கிட்டா தேவன் எத்தனை வத்துல அழகா வேதாந்திரத்துக்கு சொல்ற அப்படி இருக்க அது தந்துச்சோம். அதை மூலியமா அர்த்தத்தை கிரகிச்சுட்டு தேவனி அவருடைய அவருடைய என்ன ஒரு விஷயம் எழுதுறான் ஸ்லோகத்தை எழுதுறான். அவன் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சு வியாக்கியானம் பண்ண நம்ம திருவாரணம் சேவிக்கிறோம். பகவத்கிருஷ்ணன் இருக்கு எத்தனையோ வந்து வியாக்கியானம் எவ்வளவு வியாக்கியானங்கள் இருந்தாலும் தேவை ஸ்ரீகா தூக்காம பேசுறேன். ஸ்ரீகாரம் ஒரு சின்ன வியாக்கியானம் அந்த வியாக்கியானம் புரியவே முக்கியம் அதுக்கு தூக்காம ஏன்னா வியாக்கியானத்துக்கு அர்த்தம் புரிய இன்னொரு வியாக்கியானம் தேவையா பாஷ்யம் புரிய சுகப்பிரகாசி அந்த சுகப்பிரகாசியை புரிய வேணும் பாவப்பிரகாசி பாவப்பிரகாசி புரியாது உத்தம சுவாமிக்கு சீக்கிரம் சித்தம் இந்த மாதிரி எத்தனையோ வியாக்கியானம் அதனால இதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம அவருடைய இதயத்தை என்னன்னு புரிஞ்சுக்கணும். யார் எதை எழுதுறாரு அவன் இதயம் என்ன இருக்கு அவன் மனசு என்ன இருக்கு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி வியாக்கியானம் பண்ணணும். தேவனி வருகை என்ன சொன்ன புரிஞ்சுக்கிறாங்க அபத்தமா ஏதாவது புரிஞ்சு அதையும் குழந்தைமா புரிஞ்சு கேட்பாங்க. இது விபரீத ஜானம். இப்படிப்பட்ட விபரீத ஜானம் பயமற்ற விட்டோம். பயமற்ற விட்டுச்சோம்னாக்க யாராலையும் இல்லை போக முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா அப்படிப்பட்டமா இருக்கு பட்சத்தன்ன கண்டிக்கணும். அது மாதிரி இருக்க அமிர்தவே தெரியாமுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுக்காம அவரோ பிரம்மத்து பிரம்மத்தார்கள் போய் பிரம்மே இல்லை அந்த பிரம்மத்தை பற்றி உபாதிக்க வேண்டாம் அதுக்கு உபாதனையே கிடையாது என ஜீவனை பற்றி நான் சொல்றது அப்படின்னா சொல்லலாமா தவறு முடியும். அதனால இது ரொம்ப தவறு. அவாளம் பண்ணணும். அப்படிப்பட்ட பட்சம் கதிதம் அபிதய கதிதம் சொல்லப்பட்டேன். தேவனுடைய திருவுள்ளத்தை தோண்டிக்காக இவ்வாறாக நான் இஷ்டத்துக்கு சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்பட்டத கண்டிக்கிறேன். நம்ம பாருங்க ராசியால் சுத்தம் பண்ணிடத்துக்கெல்லாம் சுத்தம் பண்ண அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொல்றேன். அதை நம்ம பண்றோம். ஜெயிக்க ஒரு அர்த்தம் சொல்றேன். அந்த அர்த்தத்துக்கு நல்லா பண்றோம். அது மாதிரி இவா பாஸ்கர் வேதான்னு சொல்றேன், ராஜோ பிரகாஷ் சொல்றேன், செய்வார்னு சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் அவா பட்சத்தன்னா நாம கண்டனம் பண்றோம். இப்படி கண்டனம் பண்றதால என்ன இருக்கு அப்படின்னா வேதாந்திகளுக்குள்ளே நான் வேணும் பண்ணேன். அவனும் பிரம்மத்தை விட்டுதான் சொல்றான். எத்தனை சொன்ன பிரம்மே இருக்குது ஆனால் அந்த பிரம்மத்துக்கு குணம் கிடையாது அது கிடையாது இது கிடையாதுன்னு சொல்றான் சொல்றான். அப்படி சொல்றதெல்லாம் கண்டனம் பண்ணான். அதான் கண்டனம் பண்றது. அதாவது அவனும் பிரம்மத்துதான் ஒத்துக்கிறான். ஒத்துண்டா கூட எல்லாம் விபரீதமாவே கல்பனை அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், குதிருஷ்டி இதெல்லாம் குதிருஷ்டி கற்பிதம் அப்படின்னு அங்கங்க பாஷை காலத்துல அங்கங்க பாஷை காலத்துல இதெல்லாம் குதிருஷ்டி கற்பிதம். இது இல்லை, நேரான பார்வை இல்லை அப்படின்னுட்டு வேதாந்திகள் இருக்கக்கூடிய வேதவெளியே காலம் பண்றோம். அப்படி இருக்கு ஒரு தேவி பிரம்ம இருக்கு அவருடைய அறிவித்த பிரிஞ்சுக்காம தப்பு தப்பா எழுதினா பாருங்கோ தேவனுடைய சிஷ்யாய், அதாவது அவர் மதத்தை அனுசரிச்சுக்கிறேன்னு சொல்றான். அவர பட்சத்தைய செய்தி போட்டுடுகிறார், ஒரு பட்சம் பண்ணி ஒரு பட்சம் ஆக்கி சந்தி சந்தி என்ன அர்த்தம், அதுக்கு நேசிக்கிறார் அர்த்தம், சந்தினா கொண்டு அர்த்தம். பலத்தோட தூக்கி போட்டு அப்பதான் தூக்கி சோதிப்போம். அந்த மாதிரி நீங்க இந்த பிரம்மணத்திற்கு அதை விபரீதமாக வீட்டுக்கார அவனை தூக்கி போட்டு அடிக்கணும், அப்பதான் அவன் மதமே சுத்தமா நினைச்சிக்கப்பட்டதான். அதை இங்க பண்ற அதனால பதினோரு பாகத்தினால என்ன சொல்லப்பட்டிருக்கு அது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி யாரா இருக்காரோ அவளை கண்ணனம் பண்ணாதான் நம்ம மதத்துக்கு கேள்வி இருக்கும். இன்னொன்னு ரெண்டாம் அத்தியாயத்துல அதினோரு அத்தியாயம் அங்க இரண்டாம் பாகத்துல பல மதங்களும் கண்ணம் பண்ணிருக்கு, ஆனால் தேவநாயகத்து சாட்சியா கண்ணம் பண்ணல. அது இப்ப இங்க கண்டனம் ஆகுது, அதனால எந்த விரோதமும் இல்லை அப்படிங்கறது இந்த சோகத்துல சாட்சியம். இப்போ சோகத்தை சேர்த்தா புரியும், பாதை அத்தையும் ஏகாதசி பிரியபிதரன் பிரம்மவேத்யம் நீருடன் பூயஹ கிம் சுத்தலிங்கை வேங்கடேஜ வேதாந்த பரவே நமஹ.